சொன்னான் சாமி குத்தகாது முன்னே மேலூர் குறிகாரன் சொன்னாண்டி அடி கண்ணால நமக்குள்ள வேணாண்டி மேலூர் குறிகாரன் சொன்னாண்டி அடி கண்ணால நமக்குள்ள வேணாண்டி அழான நாய் முதல்ல யாரையும் நினைச்சதில்லை மாமா நான் உங்களுக்கே வாக்கப்பட ஆசைப்பட்டேன் அறியாம பறிச்சாத்தா இனிக்க அடியாளிர் புள்ள கடிச்சாத்தா ருசிக்க அறியாம பறிச்சாத்தா இனிக்க அடியாளிர் புள்ள கடிச்சாத்தா ருசிக்க கோழி குஞ்சு குட்டி போட கோயிலுக்கு நின்றுகிட்ட முட்டாளா இருக்கேடி மானே அடி ஒட்டாதே என் வாழ்க்கை தானே ரொம்ப முட்டாளா இருக்கேடி மானே அடி ஒட்டாதே என் வாழ்க்கை தானே நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்.